الرحيم. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ويستفتونك في النساء قل الله يفتيكم فيهن وما يتلى عليكم في الكتاب في يتامى النساء اللاتي لا تؤتونهن ما كتب لهن وترغبون أن تنكحوهن والمستضعفين من البلدان وأن تقوموا لليتامى بالقسط وما تفعلوا من خير فإن الله كان به عليما. صدق الله العظيم. சர்வ புகழும் அல்லாஹுக்கே உரியது. சூரத்துல் நிசாவுடைய 127வது வசனம் இப்பொழுது ஓதப்பட்டது. சூரத்துல் நிசாவில் பெண்கள் சம்பந்தப்பட்ட சட்டத்திட்டங்கள், அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்துரிமை பற்றிய சட்டத்திட்டங்களை அல்லாஹ் இந்த வசனத்திலும் சூரத்துல் நிசாவுடைய பல வசனங்களில் தெளிவாக அல்லாஹ் சொல்லித் தந்திருக்கின்றான். நிசா என்று சொன்னாலே பெண்கள். ஆரம்பமாக அல்லாஹ் பெண்கள் சம்பந்தமான சட்டத்திட்டங்களை சொல்லித்தந்தான். பிறகு எச்சரிக்கையூட்டக்கூடிய அல்லாஹுடைய சட்டத்திட்டத்தின் மீது அமல் செய்தால் அல்லாஹுடைய வாக்கு என்ன, மேலும் அதற்கு பிறகு அல்லாஹுடைய வல்லமையை காட்டக்கூடிய வசனங்களை சொல்லி முடித்துவிட்ட பிறகு மீண்டும் அல்லாஹ் சட்டத்திட்டங்களை கூறுகின்றான். அல்லாஹ் மனிதனை படைத்ததே அல்லாஹுடைய கட்டளைகளை ஏற்று நடப்பதற்காக வேண்டித்தான். அல்லாஹுடைய கட்டளைகளை ஏற்று நடக்க வேண்டும் என்று சொன்னால் சிலதை கண்டு மனிதன் அஞ்ச வேண்டும், சிலதை கண்டு மனிதன் ஆர்வப்பட வேண்டும். எதனை பார்த்து மனிதன் ஆர்வப்படுகின்றானோ அந்த செயல் செய்வது அவனுக்கு லேசாகி விடுகின்றது. எதனை கண்டு எதனுடைய பயம் மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படுகின்றதோ அதனை விட்டு விடுவதும் மனிதனுக்கு லேசாகி விடுகின்றது. ஆகையினால் அல்லாஹ் சட்டத்திட்டங்களை பற்றி சொன்ன பிறகு ஆர்வமூட்டக்கூடிய எச்சரிக்கை செய்யக்கூடிய வசனங்களையும் அல்லாஹ் சொல்லுகின்றான். எதற்காக வேண்டி? எச்சரிக்கை செய்யக்கூடிய வசனங்களை பார்த்து ஹராமான காரியங்களை விட்டுவிடுங்கள், ஆர்வமூட்டக்கூடிய வசனங்களை பார்த்து அல்லாஹுடைய கட்டளைகளை செயல்படுத்துங்கள். அதற்கு அடுத்து அல்லாஹ் தஆலா அல்லாஹுடைய வல்லமையை காட்டக்கூடிய வசனங்களை அல்லாஹ் கூறுகின்றான். எதற்காக வேண்டி? யார் ஆர்வமூட்டுகின்றார்கள், யார் எச்சரிக்கை செய்கின்றார்கள்? ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவன் அவன் எச்சரிக்கை செய்கின்றான் என்று சொன்னால் மக்கள் அஞ்சுகின்றார்கள். அதே நேரத்தில் ஒரு சாதாரண மனிதன் எச்சரிக்கை செய்தால் மக்களுடைய உள்ளத்தில் பயம் ஏற்படுவதில்லை. சட்டத்திட்டங்களை அல்லாஹ் சொல்லுகின்றான், ஆர்வமூட்டுகின்றான். யார் ஆர்வமூட்டக்கூடியவர் யார் என்பதையும் அல்லாஹ் சொல்லுகின்றான். நான் எப்படிப்பட்டவன், என்னுடைய குதிரத் எப்படிப்பட்டது, என்னுடைய கல்வி எப்படிப்பட்டது. இதற்கு பிறகு மீண்டும் அல்லாஹ் தஆலா சட்டத்திட்டங்களை சொல்லுகின்றான். இந்த வசனத்தில் பெண்கள் சம்பந்தமாக சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேள்விகளை கேட்கின்றார்கள். வயஸ்தஃதூனக ஃபின்னிஸா, பெண்கள் சம்பந்தமாக அவர்கள் உங்களிடத்தில் கேட்கின்றார்கள். நபியே, உம்மிடம் பெண்களின் சொத்துரிமை பாகப்பிரிவினை விஷயத்தில் அவர்கள் தீர்ப்பு கேட்கின்றனர். நீர் கூறுவீராக, அவர்கள் விஷயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு தீர்ப்பு கூறுவான். அல்லாஹு யுஃப்தீகும் ஃபீஹின், நீர் கூறுவீராக, அவர்கள் விஷயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு தீர்ப்பு கூறுவான். வமா யுத்லா அலைக்கும் ஃபில் கிதாப், இன்னும் இவ்வேதத்தில் உங்களின் மீது ஓதி காட்டப்பட்டதும் தீர்ப்பு கூறும். இதற்கு முன்னமே அல்லாஹ் இதன் சம்பந்தமாக வசனங்களை இறக்கி வைத்திருக்கின்றான், அதுவும் உங்களுக்கு தீர்ப்பு கூறும். அல்லாஹும் தீர்ப்பு கூறுகின்றான், இதற்கு முன்னால் உங்களுக்கு வசனங்கள் இறக்கப்பட்டதே, ஓதி காண்பிக்கப்பட்டதே, அதுவும் உங்களுக்கு தீர்ப்பு கூறும். பெண்கள் சம்பந்தமாக, சொத்துரிமை பாகப்பிரிவினை சம்பந்தமாக, في الكتاب في يتامى النساء اللاتي لا تؤتونهن ما كتب لهن وترغبون ان تنكحوهن والمستضعفين من البلدان. அநாதை பெண்கள் விஷயத்திலும் அவர்கள் எத்தகையோர் என்றால், அல்லாஹ் எதை பற்றி தீர்ப்பு கூறுகின்றான், அநாதை பெண்களுடைய விஷயத்தில் அவர்கள் எத்தகையோர் என்றால், அழகுக்காகவும் பொருளுக்காகவும் அவர்களை மனமுடித்து முறையாக அவர்களுக்கு விதிக்கப்பட்ட மகர் பாகப்பிரிவினை முதலியவற்றை நீங்கள் அவர்களுக்கு அளிப்பதில்லை. பாகப்பிரிவினையோ அல்லது மகரோ எதனை அவர்களுடைய உரிமையாக அல்லாஹாக்கி தந்திருக்கின்றானோ அதனை நீங்கள் அவர்களுடைய அழகுக்காக வேண்டியும் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பொருளுக்காக வேண்டியும் நீங்கள் ஆசைப்பட்டு அவர்களை மனமுடிக்கின்றீர்கள். ஆனால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மகரையோ அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்துரிமையோ நீங்கள் கொடுப்பதில்லை. மேலும் தவிர சிலரை அழகின்மையால், அநாதையான சிலர் அழகின்மையால் அவர்களை விவாகம் செய்ய வெறுக்கின்றீர்கள். இன்னும் குழந்தைகளில் பலவீனமானவர்கள் விஷயத்திலும் அநாதைகளுக்காக நீங்கள் நீதத்தை நிலைநாட்டுவதிலும் அல்லாஹ் தீர்ப்பு கூறுகின்றான். குழந்தைகளுக்கும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்தை இவர்கள் கொடுப்பதில்லை, அது சம்பந்தமாகவும் அல்லாஹ் தீர்ப்பை வழங்குகின்றான். நன்மையிலிருந்து எதனை நீங்கள் செய்கின்றீர்களோ அதனை அல்லாஹ் நிச்சயமாக முற்றும் அறிந்தவனாக இருக்கின்றான். ஆகையினால் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் அநீதம் இழைத்தாலும் அல்லாஹ் அறிகின்றான், நீதமாக நடந்து கொள்கின்றீர்கள் அதையும் அல்லாஹ் அறிகின்றான். ஆகையினால் அநாதைகளுடைய விஷயத்தில் நீதமாக நடந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் பார்ப்போம், உலகத்தை அல்லாஹாலா ஆண் பெண் இவ்விரு சாராரை கொண்டுதான் உலகத்தை அல்லாஹ் நடத்தாட்டி கொண்டிருக்கின்றான். ஆரம்ப முதல் வசனம், ஒரு ஆணை கொண்டும் ஒரு பெண்ணை கொண்டும் நாம் உங்களை படைத்தோம். பிறகு அல்லாஹ் என்ன செய்தான், உங்களில் பல குடும்பங்களாக பிரிவினர்களாக அல்லாஹ் பிரித்தான். இதே போன்று ஆணுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் என்ன, பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் என்ன, இது சம்பந்தமாகவும் அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்லி தந்திருக்கின்றான். இஸ்லாம் வருவதற்கு முன்னால் பெண்களுடைய நிலைமை எவ்வாறாக இருந்தது, இஸ்லாத்திற்கு பிறகு அவர்களுக்கு என்னென்ன உரிமைகள் கொடுக்கப்பட்டது, இஸ்லாத்திற்கு முன்னால் அவர்கள் உயர்ந்த நிலையில் இருந்தார்களா, இஸ்லாம் அவர்களை தாழ்த்து விட்டதா, அல்லது இஸ்லாத்திற்கு முன் அவர்கள் தாழ்த்தப்பட்டு இருக்க இஸ்லாத்திற்கு பிறகு அவர்கள் உயர்த்தப்பட்டார்களா. இன்று உலக மக்கள் கருதக்கூடியது என்ன, இஸ்லாம் பெண்களை தாழ்த்தி விட்டது, அவர்களுடைய உரிமையை பறித்து விட்டது, அவர்களுடைய விடுதலைகளை பறித்து விட்டது. ஆனால் இஸ்லாம் எந்த ஒரு உரிமையையும் எந்த ஒரு அந்தஸ்தையும் பெண்களுக்கு வழங்கியதோ இவ்வாறு வேறு எந்த மார்க்கத்திலும் வழங்கப்படவில்லை. இஸ்லாத்திற்கு முன்னால் பெண்களுடைய நிலைமை எவ்வாறாக இருந்தது, சீரத்துடைய கிதாபுகளில் நாம் பார்க்கின்றோம். அரபிகள் என்ன நினைத்துக் கொண்டிருந்தார்கள், சொத்துரிமை, சொத்து யாருக்கு கிடைக்கக்கூடிய உரிமை என்று சொன்னால், எவன் போரில் கலந்து கொள்வானோ அவனுக்கு தான் சொத்து உரிமை இருக்கின்றது. ஆண்கள் தான் போரில் கலந்து கொள்வார்கள், பெண்கள் போரிலே கலந்து கொள்வதில்லை. எந்த மனிதன் வாளை தூக்கி போரிடக்கூடிய சக்தி இருக்கின்றதோ யாரிடத்தில், அவனுக்கு தான் சொத்து கிடைக்கும் என்று அரபிகள் கருதி கொண்டிருந்தார்கள். இதை கொண்டு என்ன தெரிகின்றது, பெண்களுக்கு சொத்தில் எந்த பங்கும் இல்லை, சிறு பிள்ளைகளுக்கும் அவர்களுக்கும் சொத்தில் எந்த பங்கும் இல்லை. காரணம், பெண் சாராரும் பிள்ளைகளும் இருவரும் போருடைய களத்தில் கலந்து கொள்வதில்லை, வாளை தூக்கக்கூடிய சக்தி அவர்களிடத்தில் இல்லை. ஆகையினால் சொத்தை விட்டு இவர்கள் நிராசையாக்கப்பட்டார்கள், விலக்கப்பட்டார்கள். இதே போன்று மகருடைய தொகையை கொடுக்காமல் அவர்கள் மனமுடித்துக் கொண்டிருந்தார்கள். அரபுகளுடைய கவிதைகளில் பார்க்கக்கூடிய சமயத்தில் கைஸை சேர்ந்த ஒரு மனிதன், கபீரா கைஸை சேர்ந்த ஒரு மனிதர் பனு தாரிமுடைய ஒரு பெண்ணை மனமுடிக்கின்றார். அவர் கவிதையாக பாடுகின்றார், நகஹ்து நிஸாஅஹும் பிகைரி மஹ்ரி, மஹர் தொகை இல்லாமல் நான் அந்த பெண்களுடன் மனமுடித்தேன், நிகாஹ் செய்தேன். மஹர் தொகையை கொடுக்காமல் நிகாஹ் முடிப்பதும் அவர்களிடத்தில் வழமையாக இருந்தது. இதே போன்று தலாக் கொடுக்கப்பட்டு விட்டால் அதனுடைய கால அளவு ஒன்றும் அவர்களிடத்தில் இல்லை. எத்தனை நாட்கள் தலாக் கொடுத்த பிறகு பெண்கள் ஆணும் பெண்ணும் தனியாக இருக்க வேண்டும், எத்தனை நாட்களுக்கு பிறகு பெண் திருமணம் முடிக்கலாம், தலாக்குடைய ஒரு எல்லை இல்லாமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தலாக் கொடுத்து விட்ட பிறகும் கணவன் மனைவி மீண்டும் சேர்ந்து விடுவார்கள். இன்று நாம் நம்முடைய சமுதாயத்தில் பார்க்கின்றோம், தலாக் கொடுத்தாகிவிட்டது, ஆனால் தலாக் கொடுத்து விட்ட பிறகும் சிறு சில காரணங்களை சொல்லிக் கொண்டு நான் கோபத்தில் சொல்லிவிட்டேன், அறியாமல் செய்துவிட்டேன், நான் மது அருந்திருந்தேன், போதையில் இருந்தேன், அதனால் தெரியாமல் நான் உளறிவிட்டேன், கோபத்தில் உளறிவிட்டேன் என்று கூறி மீண்டும் சேர்ந்து விடுகின்றார்கள். ஜாஹிலியத்தினுடைய காலத்தில் எது நடந்து கொண்டிருந்ததோ பெண்களோடு, அதைவிட அதிகமாக இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. இதே போன்று ஆண் கணவன் மனைவிக்கு தலாக் கொடுத்த பிறகு இப்பொழுது மனைவி உரிமை பெற்றுவிட்டால் அவள் மற்றவர்களிடத்தில் மற்ற மனிதனோடு அவள் திருமணம் செய்யலாம். ஆனால் கணவன் என்ன செய்வான், ஜாஹிலியத்தினுடைய காலத்தில் அந்த மனைவியை அவளோடு வைத்துக் கொள்வான். அவன் எத்தனை நாட்கள் விரும்புகின்றானோ, எத்தனை நாள் நாடுகின்றானோ, அத்தனை நாள் அந்த மனைவியை மீண்டும் வைத்துக் கொள்வான். இதே போன்று எத்தனை திருமணங்கள் முடிப்பது, அதனுடைய எல்லையும் இல்லாமல் இருந்தது அவர்களிடத்தில். எத்தனை திருமணங்கள் வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். ஹஜ்ரத் கைலான் இப்னு சலமா ஸஃபி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமயத்திலே 10 திருமணங்களை முடித்திருந்தார்கள், 10 மனைவிகள் அவர்களிடத்தில் இருந்தார்கள். கைலான் இப்னு ஸஃபி, கைலான் இப்னு சலமா ஸஃபி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமயத்திலே 10 மனைவிகள், 10 பெண்களை அவர்கள் மனம் முடித்திருந்தார்கள். வஹப் அசதி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமயத்தில் 8 பெண்களுடன் மனம் முடித்திருந்தார்கள், அவர்களுக்கு 8 மனைவிகள். இவ்வாறாக இஸ்லாத்திற்கு முன்னால் நிகாஹினுடைய எல்லையும் இல்லை, ஒரு அளவும் இல்லை. தலாக் கொடுத்து விட்டால் அதனுடைய நாட்களுடைய எல்லை அளவும் இல்லை. 2 சகோதரிகளோடு மனம் முடித்துக் கொள்வார்கள், 2 சகோதரிகளோடு ஒரே நேரத்தில் மனம் முடித்துக் கொள்வார்கள். இதுவும் அவர்களிடத்தில் தடுக்கப்பட்டதாக கருதப்படவில்லை. இதே போன்று தந்தை இறந்து விட்டால் தந்தையினுடைய மனைவிகள், இவனுக்கு ஒரு தாய், ஆனால் தந்தையினுடைய பல மனைவிகள், அந்த மனைவிகளும் இவனுக்கு தாயின் அந்தஸ்தில் இருக்கின்றார்கள். ஆனால் தன்னுடைய தாயை, அசலான தாயை தவிர்த்து எத்தனை மனைவிகள், தந்தையினுடைய எத்தனை மனைவிகள் இருக்கின்றார்களோ அவர்களை இவன் உரிமையாக்கிக் கொள்வான், இவன் தன்னுடைய மனைவியாக ஆக்கிக் கொள்வான். இதே போன்று ஒரு பெண், அந்த பெண்ணுடைய கணவன் இறந்துவிட்டால் அந்த பெண் வீட்டை விட்டு வெளியில் செல்வதற்கு அனுமதி இல்லை. இரு சூழ்ந்த ஒரு அறையில் அவளை பூட்டி விடுவார்கள், அழுக்கான துணியை அவர் அந்த பெண்ணுக்கு கொடுத்து விடுவார்கள். குளிப்பது தடை, அழகான துணிமணிகளை அணிவது தடை. இவ்வாறாக பலவாறாக கொடுமைகள் நடந்து கொண்டிருந்தது பெண்ணினத்தின் மீது. வைதா புஷ்ரா அஹதுஹும் பில் உன்சா வல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தம் வஹுவ கதீம் யதவாரா மினல் கௌமி மின் சூ. பெண் குழந்தை பிறந்து விட்டால் அந்த பெண் குழந்தைகளை அவர்கள் உயிருடன் புதைத்து விடுவார்கள். பெண் குழந்தை பிறந்தால் அந்த பெண் குழந்தைகளை அவர்கள் உயிருடன் புதைத்து விடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எந்த வீட்டில் பெண் குழந்தை பிறக்கின்றதோ அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையில் பரக்கத்தை அளிக்கின்றான். அந்த பெண்ணை சரியான முறையில் அவர்கள் வளர்த்து அந்த பெண்ணுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுத்தால் அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தின் வாக்கை அளிக்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறித்தந்தார்கள். ஐந்து பெண்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஐந்து பெண் பிள்ளைகளை யார் பெற்றெடுத்து அவர்களுக்கு சரியான முறையில் வளர்த்து தேவைகளை பூர்த்தி செய்து கல்வியை கொடுத்து அவர்களை ஆளாக்குகின்றார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் வாஜிப் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நான்கு பெண் குழந்தைகளுக்கு, நான்கு பெண் குழந்தைகளுக்கும். மேலும் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், மூன்று பெண் குழந்தைகளுக்கு, மூன்று பெண் குழந்தைகளுக்கும். இரண்டிற்கும் சொர்க்கம். ஒன்று, ஒரு குழந்தை பெண் குழந்தை பிறந்து அந்த பெண் குழந்தை சரியான முறையில் வளர்த்தால் அந்த பெற்றோர்களுக்கும் சொர்க்கம் இருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி பெண்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி காட்டினார்கள். ஆனால் இஸ்லாம் வருவதற்கு முன்னால் நிலைமை எவ்வாறாக இருந்தது? பெண் குழந்தை பிறந்தால் அந்த பெண் குழந்தையை புதைத்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு சஹாபி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமயத்திலே அவர்கள் கூறினார்கள், நான் என்னுடைய இந்த கைகளோடு 10 பெண் பிள்ளைகளை புதைத்திருக்கின்றேன், உயிருடன் புதைத்திருக்கின்றேன். ஆகையினால் இங்கு அரபிகள் என்ன நினைத்துக் கொண்டிருந்தார்கள்? பெண்களுக்கு சொத்தில் எந்த பங்கும் கிடையாது, அவர்கள் மகர் இல்லாமல் அவர்களுடன் மனம் முடித்துக் கொள்ளலாம். பெண்கள் மிக தாழ்ந்த நிலையில் கருதப்பட்டார்கள், அவர்களுக்கென்ற எந்த உரிமையும் அவர்களிடத்தில் இல்லை. இது சம்பந்தமாக அல்லாஹ் வசனத்தை இறக்கினான், யுஸீக்கும் அல்லாஹு ஃபீ அவ்லாதிக்கும் லித்தகரி மிஸ்லு ஹஸ்ஸில் உன்ஸையைன். பெண்களுக்கு என்ன சொத்தில் பங்கு எந்த அளவு கிடைக்க வேண்டும், ஆண்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவு என்ன, பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவு என்ன, இது சம்பந்தமாக அல்லாஹ் வசனத்தை இறக்கிய பிறகு சஹாபாக்களுக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது. சில சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கலானார்கள், வயஸ்தஃப்தூனக ஃபின்னிஸா. யஸ்தஃப்தூனக என்று சொன்னால் ஃபத்வா கேட்பது, கேள்வியை கேட்பது. எதை அவர்கள் ஆச்சரியமாகவோ சிரமமாகவோ கருதுகின்றார்களோ அதனை பற்றி அவர்கள் தெளிவை கேட்பது. பெண்கள் சம்பந்தமாக வந்து கேட்கலானார்கள், யா ரசூலல்லாஹ், பெண்கள் சம்பந்தமாக என்ன வசனங்களை, என்ன சட்டத்திட்டங்களை அல்லாஹ் சொல்லி தந்திருக்கின்றான்? இங்கு எஸ்தப்தூனக் என்று சொன்னால் ஃபத்வா, எஸ்தப்தூனக் என்று சொன்னால் ஃபத்வா கேட்பது. சூரா யூசுஃபிலும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையில் இருக்கக்கூடிய சமயத்தில் அங்கு சில மக்கள் கனவை பார்க்கின்றார்கள். அந்த கனவின் விளக்கம் கேட்பதற்கும் யூசுஃபு அய்யுஹ ஸித்தீக் அஃப்தினா என்று அவர்கள் கேட்கின்றார்கள். அஃப்தினா, ஃபத்வாவுடைய வார்த்தை அங்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அஃப்தினா என்று சொன்னால் எங்களுக்கு தெளிவை ஏற்படுத்தி தாருங்கள், நாம் ஒரு கனவை பார்த்திருக்கின்றோம், நமக்கு அந்த கனவுனுடைய விளக்கம் என்னவென்பது விளங்கவில்லை, நீங்கள் அதனை விளக்கி தாருங்கள். இதே போன்று வயஸ்தப்து உனக்க பின் நிசா, பெண்கள் சம்பந்தமாக நீங்கள் எங்களுக்கு விளக்கம் தாருங்கள் என்று சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து கேட்கலானார்கள். ஃபத்வாவுடைய அறிவை, இந்த கல்வியை யார் அறிந்து கொள்கின்றார்களோ அவர்களுக்கு தான் முஃப்தி என்று சொல்லப்படுகின்றது. ஆலிமை விட உயர்ந்தவர் முஃப்தி. ஆலிம் என்று சொன்னால் மார்க்கத்தில் என்னென்ன சட்டத்திட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதனை அறிந்தவர். இங்கு இந்த சட்டத்திட்டம் சொல்லப்பட்டிருக்கின்றது, இந்த வசனத்தில் என்னென்ன சட்டத்திட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன, இதனை அறிந்தவர் ஆலிம். முஃப்தி என்று சொன்னால் இதில் என்ன தீர்ப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றது, இந்த சட்டத்தை கொண்டு இந்தந்த தீர்ப்புகள் வழங்கப்படுகின்றது, இந்த சட்டத்தை கொண்டு இந்த தீர்ப்பு வழங்கப்படுகின்றது, தீர்ப்புகளை காட்டக்கூடியவர் முஃப்தி. காவி என்று சொன்னால் தீர்ப்பை வழங்கக்கூடியவர். காவி என்று சொன்னால் தீர்ப்பை வழங்கி அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவர் காவி. முஃப்தி தீர்ப்பை வழங்கக்கூடியவர். ஆலிம் சட்டத்திட்டங்களை விளங்கக்கூடியவர். தீர்ப்பை அளிக்கக்கூடிய அனுமதி ஆலிமுக்கு இல்லை. இதே போன்று முஃப்தி அவர்கள் தீர்ப்பை வழங்கிவிட முடியாது, தீர்வை ஏற்படுத்திவிட முடியாது முஃப்தி. ஆகையினால் காவியினுடைய அந்தஸ்து வேறு, முஃப்தியினுடைய அந்தஸ்து வேறு, ஆலிமுடைய அந்தஸ்து வேறு. ஆகையினால் ஆலிம்களிடத்தில் சென்று ஃபத்வா கேட்பதற்கு அனுமதி இல்லை. ஆலிம் மார்க்கத்தினுடைய விளக்கத்தை அளிக்கலாம் அவர், ஆனால் மார்க்கத்தினுடைய தீர்ப்பு வழங்குவதற்கு அவர்களுக்கு அனுமதி இல்லை. வயஸ்தப்தூனக ஃபின் நிசா, மக்கள் உங்களிடத்தில் ஃபத்வா கேட்கின்றார்கள், தீர்ப்பை கேட்கின்றார்கள். இன்று நான் நம்முடைய சூழ்நிலையை நாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் ஒவ்வொருவரும் முஃப்தியாக இருக்கின்றார்கள். மார்க்கத்தினுடைய தீர்ப்பு அனைவரும் வழங்குகின்றார்கள். சில புத்தகங்களை படித்துவிட்டு இதுதான் தீர்ப்பு, இதுதான் மார்க்கம். ஆனால் ஆலிம்களுக்கே மார்க்கத்தினுடைய தீர்ப்பு வழங்குவதற்கு அனுமதி இல்லை. ஆகையினால் நாம் எதனை தெரிந்து கொண்டோமோ அதுவரை நாம் அமல் செய்து கொள்ள வேண்டும். தீர்ப்பு வழங்குவதற்கு நமக்கு அனுமதி இல்லை, உரிமை இல்லை. பெண்கள் சம்பந்தமாக தீர்ப்பு கேட்கப்பட்டது. பெண்கள் சம்பந்தமாக என்று சொன்னால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய நிலைமைகள், அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்து சம்பந்தமாக, அல்லது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மகர சம்பந்தமாக, இவ்விரண்டு சம்பந்தமாக அவர்கள் உங்களிடத்தில் கேள்விகளை கேட்கின்றார்கள், விளக்கம் கேட்கின்றார்கள். குல், நீங்கள் சொல்லிவிடுங்கள், அல்லாஹு யுஸ்தீகும் ஃபீஹின்ன வமா யுத்லா அலைக்கும். அல்லாஹுவும் தீர்ப்பை வழங்குகின்றான், விளக்கம் அளிக்கின்றான். வமா யுத்லா அலைக்கும் ஃபில் கிதாப், இந்த கிதாபிலே சொல்லப்பட்டிருக்கின்றதே, ஓதி காண்பிக்கப்பட்டிருக்கின்றதே, அதுவும் உங்களுக்கு தீர்ப்பை வழங்குகின்றது. இரண்டு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. தீர்ப்பை வழங்கக்கூடியவன் அல்லாஹ். அல்லாஹ் ஏற்கனவே தீர்ப்பை வழங்கிவிட்டான் தன்னுடைய கிதாபிலே, அதுவும் உங்களுக்கு தீர்ப்பை எடுத்து காட்டுகின்றது. அல்லாஹும் உங்களுக்கு தீர்ப்பை காட்டுகின்றான். இந்த சூராவினுடைய ஆரம்பத்திலே அல்லாஹ் சொல்லி தந்து விட்டான், யூசிக்கும் அல்லாஹு ஃபி அவுலாதிக்கும், அவரவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சொத்தின் பங்கு என்ன, ஆணுக்கு கிடைக்கக்கூடிய அளவு என்ன, பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவு என்ன, பெற்றோர்களுக்கு எவ்வளவு கிடைக்கக்கூடியது, கணவன் இருக்க மனைவி இறந்து விட்டால் கணவனுக்கு என்ன கிடைக்கும், பெண்ணுடைய பங்கிலிருந்து, பெண்ணுடைய சொத்திலிருந்து, கணவன் இறந்து விட்டால் கணவனுடைய பொருளிலிருந்து மனைவிக்கு கிடைக்கக்கூடிய பங்கினுடைய அளவு என்ன, இவ் அனைத்தை பற்றியும் அல்லாஹ் தெளிவாக சொல்லி தந்திருக்கின்றான். இல்முல் ஃபராயித் என்று சொல்லப்படுகின்றது அரபியில். சட்ட திட்டங்களை படித்துக் கொள்வதற்கு இல்முல் ஃபிக்ஹ். ஃபராயித் என்று சொன்னால் சொத்துரிமை பற்றி அதனுடைய கல்வி அறிந்து கொள்வதற்கு இல்முல் ஃபராயித் என்று சொல்லப்படுகின்றது. ஃபர்த் ஃபராயித் ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கின்றது. முதன் முதலாக அல்லாஹ் இந்த கல்வியை உயர்த்தி விடுவான். உலகத்திலிருந்து முதன் முதலாக எடுக்கப்படக்கூடிய கல்வி எதுவென்று சொன்னால் சொத்துரிமை பற்றி விளங்கக்கூடிய கல்வி அல்லாஹ் எடுத்து விடுவான். ஆலிம்களுடைய முஃப்திகளுடைய உள்ளங்களிலிருந்து இல்முல் ஃபராயிதை அல்லாஹ் எடுத்து விடுவான். நியாயமாக சொத்துகள் பங்கிடப்படாது. அவரவர்களுக்கு அவரவர்கள் விரும்பக்கூடிய விதத்தில் அவரவர்கள் சொத்தை பங்கிடுவார்கள். அதனுடைய கல்வி எடுபட்டுவிடும். ஆகையினால் இது சம்பந்தமான கல்வியை நாம் அறிந்திருக்க வேண்டும், அறிந்து வைக்க வேண்டும். குலில்லாஹு யுஃப்தீகும் ஃபீஹின், அவர்கள் பெண்கள் சம்பந்தமாக கேட்கின்றார்கள் என்று சொன்னால், இதற்கு முன்னதாக பெண்கள் சம்பந்தமாக எதுவெல்லாம் சொல்லப்பட்டதோ ஒன்று அது சம்பந்தமாக கேட்கலாம், அது சந்தேகப்பட்டு கேட்கலாம், அல்லது இவர்களுடைய உள்ளத்தில் மேலும் சில சந்தேகங்கள் இருக்கின்றன, இது சம்பந்தமாகவும் அவர்கள் கேட்கலாம். இரண்டுக்கும் அல்லாஹ் தாலா பதில் அளிக்கின்றான், தீர்ப்பை அல்லாஹ் வழங்குகின்றான். குலில்லாஹு யுஃப்தீகும் ஃபீஹின், அல்லாஹ் ஃபத்வாவை வழங்குகின்றான், தீர்ப்பை அல்லாஹ் வழங்குகின்றான். எது சம்பந்தமாக அவர்கள் கேட்கின்றார்கள், பெண்கள் சம்பந்தமாக. சொன்னால் யதீமான பெண்கள் சம்பந்தமாக, எது அவர்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கின்றதோ, உதாரணமாக சொத்து அவர்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது, கிடைக்க வேண்டிய சொத்து அவர்களுக்கு கிடைத்தாக வேண்டும், மகர் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமை, எது அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உரிமையாக்கி தந்திருக்கின்றானோ இது சம்பந்தமாக, அதுவும் யாருக்கு, எந்த பெண்களுக்கு, யதீமான பெண்களுக்கு, யதீமான பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய சொத்து அல்லது மகர், இவ்விரண்டு சம்பந்தமாக எதனை அல்லாஹ் அவர்களுக்கு உரிமையாக்கி தந்திருக்கின்றானோ இது சம்பந்தமாக அல்லாஹ் தீர்ப்பை வழங்குகின்றான். யத்தீமான பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய சொத்து, மஹர், இவ்விரண்டின் சம்பந்தமாகவும் அல்லாஹ் தீர்ப்பை வழங்குகின்றான். யத்தீமான பெண்களுடைய நிலை என்னவாக இருக்கின்றது அரபிகளுடைய காலத்தில், அவர்கள் என்ன கருதி கொண்டிருந்தார்கள்? ஹஜரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹதீஸில் அறிவிக்கின்றார்கள், வதர்கபூன அன் தன்கிஹூஹுன்ன, அந்த பெண்களை நீங்கள் மனமுடிக்க விரும்புகின்றீர்கள். இங்கு முஃபஸ்ஸிரீன்கள் இரண்டு விதமாக இவர்கள் அர்த்தம் வைத்திருக்கின்றார்கள். விவாகம் செய்ய நீங்கள் விரும்புகின்றீர்கள், விவாகம் செய்ய நீங்கள் வெறுக்கின்றீர்கள். வதர்கபூன அன்தன்கிஹூஹுன் என்று சொன்னால் நீங்கள் விரும்புகின்றீர்கள், வதர்கபூன அன் அன்தன்கிஹூஹுன் என்று சொன்னால் நீங்கள் வெறுக்கின்றீர்கள். மன் ரகிப அன் சுன்னதி, என்னுடைய சுன்னத்தை யார் வெறுப்பார்களோ, பலைச மின்னி, அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல. அந்நிகாஹமின் சுன்னதி, நிகாஹுடைய குத்பாவில் ஓதப்படுகின்றது, அந்நிகாஹமின் சுன்னதி, நிகாஹ் என்னுடைய வழிமுறையில் சேர்ந்ததாகும். இது வேறொரு ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கின்றது, ஃபமர் ரகிபான் சுன்னதி ஃபலைஸ மின்னி, இது வேறொரு ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் குத்பா ஓதக்கூடிய சமயத்தில் இரண்டும் கலந்து விடுகின்றது. ஆகையினால் குத்பா ஓதக்கூடிய சமயத்திலே அந்நிகாஹமின் சுன்னதி என்று சொல்லி முடித்த பிறகு வகால் மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கின்றார்கள், ஃபமர் ரகிபான் சுன்னதி ஃபலைஸ மின்னி, இரண்டு ஹதீஸ்களையும் பிரித்து தான் சொல்ல வேண்டும். ஒரே அடியாக ஒரே ஹதீஸில் இரண்டையும் சேர்த்து ஓதுவதற்கு அனுமதி இல்லை. இதே போன்று வதர்கபூன அன்தன்கிஹூஹுன்ன, ரகிபா என்று சொன்னால் ஆர்வம் கொள்வது, விரும்புவது, ரகிபா அன் என்று சொன்னால் வெறுப்பது. ஆகையினால் அரபியினுடைய வார்த்தைகளை கண்டு நாம் அர்த்தங்களை வைத்துவிட முடியாது. அந்த வார்த்தைக்கு பிறகு என்ன எழுத்து வந்திருக்கின்றது அதனை பார்த்துதான் அரபியினுடைய அர்த்தத்தை விளங்கிக் கொள்ள முடியும். ரகிபா விரும்புவது, ரகிபா அன் வெறுப்பது. ரகிப இதுதான் விரும்புவது என்று நான் அரபியில் படித்திருக்கின்றேன், விரும்புவது என்று அர்த்தம் வைத்துவிட்டால் அங்கு மாறிவிடும். கால என்று சொன்னால் சொல்லுவது, கால கால கால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்து தந்தார்கள். இதே போன்று கால தஹ்த, காலவுக்கு பிறகு தஹ்த என்ற வார்த்தை வந்துவிட்டால் அங்கு உறங்குவது என்ற அர்த்தம் வந்துவிடும். கால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கால தஹ்த ஷஜரத் என்று சொன்னால் மரத்திற்கு அடியில் அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்தார்கள் என்று அர்த்தம் வந்துவிடும். ஆகையினால் கால என்ற வார்த்தையை பார்த்து மட்டும் நாம் அர்த்தத்தை வைத்துவிட முடியாது. காரணம் என்ன, இதனுடைய மூலச்சொல் எங்கிருந்து வெளியானது, இந்த கால கவுல் சொல்லிலிருந்து இந்த கால வெளியாகி இருக்கின்றது. மற்றொரு கால தஹ்த ஷஜரத் இருக்கின்றது, அந்த கால கைலூலாவிலிருந்து வெளியாகி இருக்கின்றது. ஆகையினால் அரபியினுடைய வார்த்தத்தில் அந்த வார்த்தைக்கு பிறகு என்ன வார்த்தை சொல்லப்பட்டிருக்கின்றது அதனை பார்த்து நாம் அர்த்தத்தை வைக்க வேண்டும், அதனை பார்த்து நாம் விளங்க வேண்டும். ஆகையினால் தான் சொல்லப்படுகின்றது அரபியினுடைய மொழி, அதனை படிக்க வேண்டும். அல் குர்ஆனு அரபி உஹிப்புல் அரபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நான் அரபியை நேசிக்கின்றேன், அரபு மொழியை நான் நேசிக்கின்றேன். காரணம் என்ன, மூன்று காரணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உஹிப்புல் அரபு லிஸலாத், இன்னி அரபி, நான் அரபியாக இருக்கின்றேன், வலிசானு அஹ்லில் ஜன்னத்தி அரபி, சொர்க்கத்தினுடைய மொழி அதுவும் அரபியாக இருக்கின்றது, வல் குர்ஆனும் அரபி, குர்ஆனும் குர்ஆனுடைய மொழியும் அரபியாக இருக்கின்றது. ஆகையினால் இஸ்லாமிய மொழி அரபி மொழி, இதனை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வதர்கபூன அன் தன்கிஹூஹுன்ன, நீங்கள் அந்த யதீமான பெண்களை மனமுடிக்க விரும்புகின்றீர்கள் அல்லது வெறுக்கின்றீர்கள், இரண்டு அர்த்தத்தையும் முஃபஸ்ஸிரீன்கள் இங்கு வைத்திருக்கின்றார்கள். எப்பொழுது விரும்புகின்றீர்கள், எப்பொழுது வெறுக்கின்றீர்கள்? ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இன்னல் யதீமா தகூனு ஃபி ஹிஜ்ரி வலியிஹா ஃபயர்கபு ஃபி மாலிஹா வ ஜமாலிஹா வ யுரீது அன் யன்கஹஹா பி அத்னா மின் சனத் நிஸாஇஹா மின் சுன்னத் நிஸாஇஹா ஃபனுஹு அன் யன்கிஹூஹுன்ன இல்லா அன் யக்ஸுது லஹுன்ன ஃபி இக்மாலி ஸிதாக். ஒரு மனிதன், அந்த மனிதனுடைய பொறுப்பில் யதீமான ஒரு பெண் வளர்ந்து கொண்டிருக்க, அந்த பெண்ணிடத்தில் அழகும் இருக்கின்றது, பொருளும் இருக்கின்றது. இப்பொழுது இவன் இந்த பெண்ணை, இந்த பெண்ணுடன் மனமுடிக்க விரும்புகின்றான். நீங்கள் விரும்புகின்றீர்கள், அந்த பெண்களை மனமுடிக்க விரும்புகின்றீர்கள். இதன் காரணமாக அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அழகு, அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பொருள் இரண்டையும் அடைவதற்காக வேண்டி. அடைந்த பிறகு நீங்கள் இப்பொழுது என்ன செய்யாதீர்கள், மகர் இல்லாமல் நீங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுத்து விட்டு நீங்கள் மனமுடியுங்கள். பெண் தானே என்று கருதி நீங்கள் என்ன செய்து விடாதீர்கள், மகர் இல்லாமல் அவர்களோடு திருமணம் செய்யாதீர்கள், மகர் தந்து அவர்களுடன் நீங்கள் மனமுடியுங்கள். இரண்டாவது அர்த்தம் என்ன, ஆரம்பத்தில் இரண்டு விஷயங்கள் சொல்லப்பட்டது, யத்தீமான பெண்கள் மகரை விட்டும் தடுக்கப்பட்டார்கள், சொத்துரிமை விட்டும் அவர்கள் தடுக்கப்பட்டார்கள். யத்தீமான பெண்ணிடம் மகரும் அழகு இருக்கின்றது, பொருள் இருக்கின்றது என்று சொன்னால் நீங்கள் விரும்பி மனமுடித்துக் கொள்கின்றீர்கள், மகரை கொடுத்து நீங்கள் மனமுடியுங்கள், இதே போன்று அவளுக்கு கிடைக்கக்கூடிய சொத்துரிமையும் அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். அல்லது யதீமான பெண் இருக்கின்றால் அவளிடத்தில் அழகு இல்லை, பொருளும் இல்லை என்று சொன்னால் இவர்கள் என்ன செய்வார்கள், அந்த பெண்களை மற்றவர்களுடன் இவர்களும் மனமுடிக்க மாட்டார்கள், மற்றவர்களுடனும் இவர்கள் மனமுடித்து தரமாட்டார்கள், அந்த பெண்களை அதே நிலையில் அவர்கள் வைத்திருப்பார்கள். காரணம், அவர்களிடத்தில் ஏதோ சிறிதளவு பொருள் இருக்கின்றது, அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்து சிறிதளவு இருக்கின்றது. இந்த பெண்களை, அழகில்லாத இந்த பெண்களையும் நாம் மற்றவர்களுக்கு மனமுடித்து தந்துவிட்டால் எனக்கு கிடைக்க வேண்டிய சொத்து கிடைக்காமல் போய்விடுமே என்ற அச்சத்தின் காரணமாக இவர்களும் மனமுடிப்பதில்லை, மற்றவர்களுக்கு மனமுடித்தும் தருவதில்லை இவர்கள். அதே நேரத்தில் ஒரு பெண் அழகாக இருக்கின்றால் பொருள் இருக்கின்றது என்று சொன்னால் மனமுடித்துக் கொள்கின்றார்கள், அழகில்லை அவரிடத்தில் பொருள் குறைவாக இருக்கின்றது என்று சொன்னால் இவர்களும் மனமுடிக்க மாட்டார்கள், மற்றவர்களுக்கு மனமுடித்தும் தரமாட்டார்கள். காரணம், இந்த பெண்ணுடைய உரிமையில் மற்றவரும் வந்து விடுவானே, இந்த சொத்து என்னுடைய கைகளை விட்டு சென்று விடுமே என்ற அச்சத்தின் காரணமாக இவர்களை மனமுடிக்காமல் அதே நிலையில் வைத்திருப்பார்கள். அல்லாஹ் இதனை தடுக்கின்றான். நீங்கள் விரும்புகின்றீர்கள் பொருள் இருந்தால், பொருள் இல்லை அழகில்லை என்று சொன்னால் வெறுக்கின்றீர்கள், இரண்டு அர்த்தங்களும் இங்கு வந்துவிட்டது. என்ன சொல்ல விரும்புகின்றான் அல்லாஹ் தஆலா, நீங்கள் அவர்களுடைய உரிமைகளை தந்து விடுங்கள், உரிமைகளை விட்டு அவர்களை நிராசையாக்காதீர்கள், நீங்கள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்துரிமைகளை கொடுத்து விடுங்கள். அழகான பெண்ணாக இருந்தால், பொருளுடையவளாக இருந்தால் மகரை தந்து நீங்கள் மனமுடியுங்கள். அழகு குறைவானவளாக, பொருள் இல்லாதவளாக இருந்தால் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்தை அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். ஒன்று, நீங்கள் மனமுடித்துக் கொள்ளுங்கள், அல்லது மற்றவர்களுக்கு மனமுடித்து கொடுத்து விடுங்கள். இதற்கு பிறகு அல்லாஹ் கூறுகின்றான், ஆரம்பத்தில் அரபிகள் சொன்னார்கள், நாம் சிறு பிள்ளைகளுக்கும் பெண்களுக்கும் நாம் சொத்து தருவதில்லை. காரணம் என்ன, அவர்கள் போர்க்களத்தில் கலந்து வாளை எடுக்கக்கூடிய சக்தி அவர்களிடத்தில் இல்லாததன் காரணமாக நாம் அவர்களுக்கு சொத்தை விட்டும் மகரை விட்டும் நாம் நிராசையாக்கி வைத்திருக்கின்றோம். இப்பொழுது அல்லாஹ் கூறுகின்றான், பெண்களுக்கு நீங்கள் கொடுத்தாக வேண்டும், பிள்ளைகளுக்கும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்தை நீங்கள் கொடுத்தாக வேண்டும். வல் முஸ்தஃபீன், முஸ்தஃபீன் என்று சொன்னால் பலகீனர்கள், மினல் வில்தான், பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் பலகீனர்கள், அவர்கள் பலகீனர்களான சிறு பிள்ளைகள், அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்துகளையும் நீங்கள் கொடுத்து விடுங்கள், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுத்து விடுங்கள். இது சம்பந்தமாக அல்லாஹ் மேலே கூறினான், உமா யுத்லா அலைக்கும் ஃபில் கிதாப், அல்லாஹ் தீர்ப்பை வழங்குகின்றான், எங்கு தீர்ப்பை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான் இது சம்பந்தமாக, யூசிக்கும் அல்லாஹு ஃபி அவுலாதிக்கும் லித்தக்கரி மிஸ்லு ஹஸ்ஸில் உன்ஸயைன், அல்லாஹ் உங்களுக்கு வசியத்து செய்கின்றான், ஆணுக்கு இரண்டு பங்கு, பெண்களுக்கு ஒரு பங்கு என்று அல்லாஹ் தஆலா அங்கு தனித்தனியாக அல்லாஹ் கூறி தந்திருக்கின்றான். மனைவிக்கு கிடைக்க வேண்டிய பங்கு என்ன, கணவனுக்கு கிடைக்கக்கூடிய பங்கு என்ன, கடைசியாக அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் நேர்மையுடன் நடந்து கொள்ளுங்கள், நீங்கள் நீதத்தை நிலைநாட்டுவதிலும் நீதத்தை நீங்கள் நிலைநாட்டுங்கள். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், யதீம்களுடைய பொருள்களை நீங்கள் சாப்பிடாதீர்கள், அம்பாலகம் இல்ல அம்பாலிக்கும், அவர்களுடைய பொருள்களை உங்களுடைய பொருள்களுடன் கலந்து விடாதீர்கள். நீங்கள் யதீமுடைய பொருளை யார் சாப்பிடுகின்றார்களோ அவர்கள் தங்களுடைய வயிற்றில் நெருப்பை சாப்பிடுகின்றார்கள் என்றும் அல்லாஹ் சொல்லி தந்திருக்கின்றான். ஆகையினால் யாருடைய பொறுப்பிற்கு கீழ் யதீமான மக்களை யார் வளர்த்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் அதிகமாக அஞ்ச வேண்டும், அவர்களுடைய பொருள்களை அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை அவர்களுக்கு கொடுத்தாக வேண்டும். எந்த வீடுகளில் சில பெண்கள் சிறு வயதிலே வேலை செய்ய வந்திருப்பார்கள், 10 வயதில் அதிகமான வீடுகள் நாம் பார்க்கின்றோம், யதீமாக இருப்பார்கள் அவர்கள். அவர்கள் வயதை அடைந்து விட்டால் அவர்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கின்றதோ அந்தந்த உரிமைகளை அவர்களுக்கு வழங்கி மனமுடிக்கக்கூடிய வயது வந்துவிட்டால் அவர்களுக்கு மனமுடித்து தந்தாக வேண்டும். அவர்களுக்கு அவர்களை மனமுடிக்காமல் அவர்களை வேலைக்காரியாகவே அவர்களை வீட்டில் வீடுகளில் வைத்துவிட்டு மௌத்தாகும் வரை இதனில் அவர்கள் இறப்பது, இதை அல்லாஹ் தடுக்கின்றான். ஆகையினால் யதீமான பெண்கள் உங்களுக்கு கீழ் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை நீங்கள் கொடுத்து விடுங்கள். وَمَا تَفْعَلُوا مِنْ خَيْرٍ فَإِنَّ اللَّهَ كَانَ بِهِ عَلِيمًا, நன்மையிலிருந்து எதனை நீங்கள் செய்கின்றீர்களோ அதனை அல்லாஹ் நிச்சயமாக முற்றும் அறிந்தவனாக இருக்கின்றான். நன்மைகளிலிருந்து எதனை நீங்கள் செய்கின்றீர்களோ அதனை அல்லாஹ் தஆலா முற்றிலும் அறிந்தவனாக இருக்கின்றான். இன்று நாம் பார்க்கின்றோம், பெண்கள் மனமுடிக்கக்கூடிய சமயத்திலே அவர்களுக்கு சில பொருள்கள் கொடுக்கப்படுகின்றது, நகை பணங்காசு. மனமுடிக்கக்கூடிய சமயத்திலே பெண்களுக்கு பிள்ளைகளுக்கு சில பணங்காசுகள் நகைகள் கொடுத்து அவர்களை வழி அனுப்பி வைக்கின்றார்கள். சொத்தை பிரிக்கக்கூடிய சமயத்தில் சகோதரர்கள் என்ன சொல்லுகின்றார்கள், சகோதரிக்கு கொடுக்க வேண்டிய பங்கை நீங்கள் மனமுடிக்கக்கூடிய சமயத்திலே கொடுத்து விட்டீர்களே, நீங்கள் மீண்டும் ஏன் தருகின்றீர்கள்? சகோதரர்கள் சகோதரிகள், தந்தை சொத்தை பிரிக்கக்கூடிய சமயத்திலே சகோதரிக்கும் மகளுக்கும் பிரிக்கின்றார், மகனுக்கும் கொடுக்கின்றார். ஆனால் சகோதரர்கள் என்ன சொல்லுகின்றார்கள், பல வீடுகளில் நாம் இதனை கேள்விப்பட்டிருக்கின்றோம், சகோதரன் என்ன சொல்லுகின்றான், சகோதரிக்கு கொடுக்க வேண்டிய சொத்தை பங்கை அவளுடைய திருமணத்தினுடைய தினத்தன்றைக்கு நீங்கள் கொடுத்து விட்டீர்களே, மீண்டும் ஏன் சகோதரிக்கு கொடுக்கின்றீர்கள்? இது எங்கிருந்து ஆரம்பமானது என்று சொன்னால், திருமணத்தினுடைய தினத்தன்று நகைகள் கொடுப்பதும் பணம் காசு கொடுப்பதும் இந்தியாவில் வாழக்கூடிய மக்கள் அவர்களுடைய வழக்கம் என்னவென்று சொன்னால், பிராமணர்கள் இந்தியாவில் இருக்கின்றார்கள். பெண்ணை மனமுடி திருமணத்தினுடைய தினத்தன்று அவர்களுக்கு சில நகைகளையும் பணம் காசுகளையும் கொடுத்து கணவனோடு அனுப்பி வைப்பார்கள். இதற்கு பிறகு பெண்ணினுடைய தந்தையினுடைய உறவு முறிந்துவிடும். எந்த ஒரு தேவையை கருதியும் பெண் மகள் தந்தையிடத்தில் எந்த ஒரு தேவையும் சொல்லிவிட முடியாது. அவள் இறந்தாலும் அவளுடைய வீட்டோடு அந்த கதை முடிந்து விடுகின்றது, உறவு முடிந்து விட்டது. எது எது கொடுப்பதாயினும் தந்தை என்ன செய்கின்றார், மகளுக்கு திருமணத்தினுடைய தினத்தன்று கொடுத்து முடித்து விடுகின்றார். இது அவர்களுடைய வழக்கம். அதிகமான மக்கள் இவர்களில் சூழ்ந்து இருந்ததின் காரணத்தினால் இந்தியாவில் இவர்களிடத்தில் என்ன பழக்கம் வந்துவிட்டது, திருமணத்தினுடைய நாளன்று எதையேனும் மகளுக்கு கொடுத்தாக வேண்டும், நகைகள் கொடுத்தாக வேண்டும், பணம் காசுகள் கொடுத்தாக வேண்டும். ஆனால் ஷரியத்தில் இது சொல்லப்பட்டிருக்கின்றதா என்று பார்த்தால் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு எளிமையான முறையில் ஹஜரத் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய திருமணத்தை முடித்து வைத்திருக்கின்றார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்று மனமுடிக்கக்கூடிய வாலிபர்கள் இவர்களும் எதிர்பார்க்கின்றார்கள், பெண்ணினுடைய வீட்டிலிருந்து என்ன கிடைக்கும். அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்களும் எதிர்பார்க்கின்றார்கள். நாம் கேட்கவில்லை, நீங்கள் கொடுத்தால் உங்களுடைய பெண்ணுக்காக தான் நீங்கள் கொடுக்கின்றீர்கள், என்னுடைய மகனுக்காக நான் கேட்கின்றேன், உங்களுடைய மகளுக்காக வேண்டித்தான் நாம் கேட்கின்றோம். அவர்கள் விரும்பி கொடுக்கின்றார்களா, கடனை வாங்கி கொடுக்கின்றார்களா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம் சமுதாய மக்களை. இதன் காரணமாக திருமணங்கள் சிரமமாகிவிட்டதன் காரணமாக ஏழை பெண்கள், ஏழை குமரிகள் திருமணம் முடிக்க அவர்களிடத்தில் வசதி வாய்ப்புகள் இல்லாததன் காரணமாக பல குமரிகள், ஏழை குமரிகள் தவறான வழிகளில் சென்று கொண்டிருக்கின்றார்கள். காரணம், அவர்களிடத்தில் திருமணம் முடிக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் அவர்களிடத்தில் இல்லை. முஸ்லிம் அல்லாதவர்களோடு அவர்கள் திருமணம் முடித்துக் கொள்கின்றார்கள். காரணம், சமுதாயத்தில் வாழ்ந்தாக வேண்டும், உதவி வேண்டும். இதற்கு காரணம் யார், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய திருமணங்களை சிரமமாக்கி காட்டிய செல்வந்தர்கள். இதனுடைய பாவம் யாருடைய தலை மீது விடுகின்றது, திருமணங்களை எந்த செல்வந்தர்கள் சிரமமாக்கி விட்டார்களோ சமுதாயத்தில் இவ்வனைத்து பாவம் அவர்களின் தலை மீது விடுகின்றது. ஆகையினால் நாம் நமது திருமணங்களை எளிமையாக்க வேண்டும், இதில்தான் பரக்கத்திருக்கின்றது. பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் கிடைத்தாக வேண்டும். ஆகையினால் ஆண்களுக்கும் கல்வி அறிவு அவசியம், பெண்களுக்கும் கல்வி அறிவு அவசியம். அல்லாஹ் நம் சமுதாய மக்களை பாதுகாப்பானாக, மேலும் சரியான சட்டத்திட்டங்களை விளங்கி அதன் பிரகாரம் செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி தருவானாக. வா஖ிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு பெண் தன் கணவரிடமிருந்து வெறுப்பையோ அல்லது புறக்கணிப்பையோ பயந்தால் அப்பொழுது அவ்விருவரும் தங்கள் இருவருக்கிடையே ஏதேனும் ஒரு சமாதானத்தை உண்டாக்கிக் கொள்வது அவ்விருவரின் மீதும் குற்றம் அல்ல. ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏதேனும் ஒரு விஷயத்திலோ சமயத்திலோ சண்டை ஏற்பட்டு விட்டால் அது எவ்வாறு தீர்த்துக் கொள்வது, இது சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அமல் செய்யக்கூடிய தோஃபீக் தருவானாக. வா஖ிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ்.